இப்பதான் ஹாஸ்பிட்டல் இருந்து அடிச்சவன் நித்யா சூசைட் பண்ணிட்டாளா? என்னடா சொல்ற? இல்ல சீரியஸா தான் போடா. ஹலோ மச்சான், நித்யா போயிட்டாளா? சாயத்தான் மறு ஜென்மம் எடுப்பேனும் கண்ணீரை துடைக்க.